கல்லிடுவோம் இல்லாபிமாய் உறுதினி கை உறுதினி சாக்கூரு அனா மித்லி தமாமன் ஹாத அனா பக்னாதி தக்ஃபீனி Lala, lana tajul mala, kainas dada jamal.